சிறுக்கி மக உசிற உருக்கி குடிக்க அந்த முரட்டு பயலும் வருவானா? இந்த சிறுக்கி மக உசிற உருக்கி குடிக்க அந்த முரட்டு பயலும் வருவானா? சொட்டு சுட்டு நானே இது தாஜ்மஹால் கூட எதுவுமே.